பாடி இளமன சொன்ன ரக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி. இப்படி நானதில்ல புத்தி மாறி போனதில்ல உன்ன பின்ன நேர்ந்ததில்ல மூக்கு நுனி வேர்த்ததில்ல செய்ய உத்தேசம் சரிதானா அடியாத்தாடி.